ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா, முறை ஒன்றும் இல்லை கண்ணா, முறையொன்றும் இல்லை கோவிந்தா, முறையொன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா, முறையொன்றும் இல்லை கண்ணா, கண்ணுக்கு தெரியாமல் நிற்கின்றாய் கண்ணா, கண்ணுக்கு தெரியாமல் நின்றாலும் எனக்கு குறையொன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா, வேண்டியதை தந்திட வெங்கடேசன் நின்றிருக்க, வேண்டியது வேறில்லை மறைமூர்த்தி கண்ணா, மணிவண்ணா மலைய கண்ணா என்றாலும் குறையொன்றும் எனக்கில்லை கண்ணா.